ீமாவேங்கடநாச்சாரியைலாக்கிதேசரீ வேதாந்தாச்சாரியோ மே சங்கம் சதாசரி பிரசனகலிதோஷாம் பிராஜ்யபோகாபந்தாம் சமதிதகுணஜாதாம் சம்யகாச்சாரயுக்தாம் சுகஜனபகுமான்யாம் ஸ்ரயசிம் வேங்கடாத்ரௌ ஸ்ரீயம் உபஜித நித்யம் ஸ்ரீநிவாச த்வமேவ கண்ணடியினை காட்டும் வெற்பு கடுவினைவனையும் கரியும் வெற்பு தென்னமது வீடன்ன திகழும் வெற்பு தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழ்ப்பு புகழும் வெற்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு விளங்கும் வெற்பு ஜயா சதகத்துல ஜயாதேவனுடைய அனுகிரகத்தை அனுபவிச்சு வரும் 33 ஸ்லோகம் ஆயிடுச்சு. 34 ஸ்லோகம் ஆரம்பம். அனுபவித்தமோகம் நாடமாகாமி கால விஷமயுதுமசேஷம் நிஷ்கிரியாபிஜீனசக்கியம் அயமிதி ஹிதயேத்வம் ஸ்ரீகதஸ்ரீநிவாசா சிதிவித பவபீதி ஜெயதே ஜாயதேனஹ. ஜயாதேவி நமக்காகவே அவதாரம் பண்ணிருக்கா, பெருமாள் அவதாரத்தோடு கலந்து நிற்கிறாள். நம்ம பாபம் நிறைய பண்றோம், ஆளவந்தாஸ் மாதிரி எவ்வளவு பண்றோம். கல்பக நம்ம பாபமாகிறது கல்பங்கல்பமாக 10,000 எவ்வளவு போயிருந்தது அனுபவித்து அனுபவிச்சு பாபம் கையிடுதுன்னா எப்படி கையிடுது? ஜென்மம் ஜென்மமா எடுத்தும் கழிய முடியல. அவசியம் தத்து கெல்பிஷம் ஜீவன் இருக்கான ஒரு அரக்கணத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான யுகத்துல பண்ணக்கூடிய பாபங்களை பண்ணிடுறான். அதனால அவனை சமிக்கிறதுக்கு பகவானுடைய கிருபை வேணும், அவனுடைய தயவு வேணும். எப்படி ராஜா ராணிக்கு வசப்படுவானோ ராணி சொல்றதை கேட்பான், ஐயா சொல்ல சீனவாசம் கேட்டாகணும். தஸ்மாது அபரிகாரியம் மரிசதி பகவான் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடாது ஒண்ணும் இல்லை, அதனால வருத்தப்பட வேண்டாம் சொன்னதில்லையோ. அதுக்கோசமே பகவான் அவதாரம் பண்றான். தயாதேவி நம்முடைய சேஷக்கோசமே கூட இருக்காஜாயமான அவன் அவதாரம் பண்ணமே அவருடைய சௌரப்ய சௌசீல்யாதி குணங்கள் வெளிப்படுது நன்றாக. அதனால அனுபவித அகோகம் வரப்போற எத்தனை விதமா இருந்தாலும் அனுபவிச்சு தீர்க்க முடியாது பாபங்களை. விஷமயேஷம் தயே நீ என்ன பண்ற, பெருமாள் அவதாரம் நீ அவதாரம் பண்ற. ஸ்வயம் இதுஹி தயேத்வம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசா பெருமாள் அப்படியே ஸ்ரீனிவாசன்றவன் தயாதேவியால ஈர்க்கப்பட்டவன். அது இங்கே பராதீனகான ஆழ்வார்கள்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியன் கொடுத்தாழ்வன் கடுக்கன் பார்வைக்கு பகவான் அடங்குறான். கருங்கிட பராதீனா அதனால ஸ்ரீகாரம் பண்ணிடுறான், ஏற்றுறார் ஏற்றுறான் ஸ்ரீனிவாசனை. அதனால சிதிலித பவபீதி அவருடைய கிருபினால் என்னது நம்ம பாபங்கள் ஜனன மரணம் பவம் இருக்க சம்சார சாகரம் அது அப்படியே அழிஞ்சு போறோம் அழிஞ்சு போறோம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் ஜனன மரணம் சம்சாரம் இருக்க பெரிய சமுத்திரம் கோரம் நிறைய கோரமானது. எப்படி சமுதிரத்துல திமிங்கலம் முதலிகள் விஷ ஜந்துக்குள்ள இழுத்துன்னு போகுமோ அதே மாதிரி சம்சாரம் என்பது சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம். இப்படி ஸ்ரீனிவாசனை தன் பக்கம் இழுக்கப்பட்டு இருக்கிறான் ஸ்ரீனிவாசன். அதனால் அவர் தயையினாலே அந்த பாபங்கள்லாம் உடஞ்சி செதறி போகுது. இப்படி அந்த தயாதேவியானுடைய கிருபியினாலே பாபங்கள் உடஞ்சு போய் நம்ம சுத்தமாயிரும். இப்படி 36 ஸ்லோகம் 35 ஸ்லோகத்துல தயாதேவியுடைய அவதாரம் பத்தியும் தயினாலே பகவான் அவதாரம் பண்றான். அவன் அவதாரம் பண்றது கூட தயாதேவியுடைய அனுகிரகம் தான், அவன் வேண்டதுனால இல்லைன்னா அப்படியே அவையிடத்துலயே எங்களை காப்பாத்தணும்னா சாதுக்களை ரட்சிக்கணும், விநாயகரை வெறுக்கணும், அயோக்கியர்களை அழிக்கணும். அதெல்லாம் தான் அவதாரம் பண்றான். சம்பவமான யுகை அவனே சொன்னான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துக்கு சார் 35. அவதரண விசேஷை ஆத்மலீரோபதேசை அவமதி மனுக்கம் பாவினோ ஜென்மபேதானு எத்தனையோ அவதாரம் பகவான் கீதை சொன்னால அர்ஜுனுக்கு பகவான். இப்ப நீ எத்தனையோ வாட்டி போறதுக்கே நானும் எத்தனை வாட்டி அவதாரம் பண்ண கணக்கே கிடையாது. அதனால அவதரண விசேஷை எத்தனையோ அவதாரம் தசாவதாரம் சொல்றோம், 26 அவதாரம் பாகவத சொல்லிட்டு, 38 என்று சொல்லி ஆகமங்களை சொல்லிட்டு, இப்படி நமக்கு தெரியாத அவதாரங்கள் எவ்வளவோ பகவான் பண்றாங்க. அவதாரம்னா விசேஷம், ஒவ்வொரு பக்தனுக்காக அப்படி பண்ணாலும் அவதாரம். அவதார ரகசியத்தை தெரிஞ்சிடுவாங்க, அவதார ரகசியத்தை தெரிஞ்சிடும். கீதையில் 5 விதமான 6 விதமான காரணங்கள் ரகசியத்தை அனுபவிச்சோம். இந்த அவதார ரகசியத்தை ஏன் எடுக்கிறான்னு தெரிஞ்சினா அவருக்கு ஜென்மம் கிடையாது. அவதாரனா விசேஷி ஆத்மலீல உபதேசி, அவ அவதாரங்கன்னா ஒரு லீலை. அவதாரம் பண்ணுன்ற தயாதேவி, அந்த அவதாரங்கன்னா ஒரு லீலை. சிருஷ்டி சம்ஹாரங்களே லீலை. ஒருத்தர் அனுகிரகிக்கிறான் லீலை, ஒருத்தர் அழிக்கிறான் அதுவும் ஒரு லீலை தான். அவதாரண விசேஷி ஆத்மலீலோபதேசி, துஷ்டால அழிக்கிறான். அவனுக்கு போனால் அது விசையா இருக்கும், வலியா இருக்கும், மரண தண்டனையா இருக்கும். பகவானுக்கு அதுவும் லீலை தான். ஏன்னா ஒரு கெட்டவனை அழிச்சாரும் லீலை. இப்படி எத்தனையோ அவதாரம் எடுக்கிற, மத்ய அவதாரம், குருமா அவதாரம், மிருகங்களுடைய அவதாரம் இருக்கிற ஜனங்கள்லாம் எங்க மத்யம் மீனம் நினைச்சிருக்காரு. 3 மூர்த்தி நான் எடுத்து அனுப்பிரேசம் பண்றேன், விஷ்ணுவா இருக்கு நீ சுயமாக. இப்படி அவதாரண விசேஷி லோகவத்து லீலா கலைஞர் நமக்கு சிருஷ்டிசமான பெரிய காரியமா தோணும். நம்ம பசங்க விளையாடுற பொம்மை வச்சிருந்து அது மாதிரி எல்லாமே அவனுடைய லீலைகள். லோகவத்து லீலா கலைஞர் சொல்லுவான். லீலா மாருஷ விக்கிரகாயனமான ஒரு திருநாமம். அவன் மனுஷனா வரா, மனுஷனா இருந்தான் அவன். வைகுண்ட நாசன் எங்கும் பரவிருக்கு ரூபம், அப்படி பார்க்கும்போது ரூபமே இல்லை. சங்கரகிரதாரியாக ஆஸ்திரியாத்மா பக்தி என்று சியாசாபி ஜெகத்பதி வைகுண்டதி வைகுண்டது பழைய லோகேஷனும் இல்லை. அங்க இருக்கிற கீழே இறங்குறான், நானா ரூபமா எழுக்கிறான். நானூபமான பரிபவங்கள் எடுத்தாலும் அனுபவங்கள் எடுத்தாலும் லீலைகள்ல அவனே அனுபவத்தை நடிக்கிறான். மனுஷாவில் எவ்வளவு பரிபவம், காட்டுக்கு போறான் அப்பா சொல்ற, காட்டுக்கு போலாம் கை கை சொல்லுதா போலான்னு அப்பா சொல்ல கேக்குறான். எவ்வளவு அவமானம், காட்டுல தெரிஞ்ச பத்தி சீதையை இழந்தான், எவ்வளவு துக்கங்கள். நடிக்கிறான் லீலா மானுஷ விக்கிரகம். அதனால அஜராஜ மானக எத்தனை அவதாரம் வர முடியாது. வேதம் நம்ம சொல்லிக்கிறோம், அஜாஜ மானகா பிறக்காதவன் பிறப்பிலி ஆழ்வார் சொல்றார். பகுதா விஜாயத்தை பல வழி பிறக்கிறான், ஒன்னு இல்லை. பிறந்தாய் இவையோ சதைவா நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே திருவிருத்தர்கள் மாழ்வார். பொய் நின்ற ஞானமும், ஞானம் கிடையாது, இருந்தா எப்ப போயிட்டு போயிருக்கலாமே. இவன் ஜென்மத்துக்கு எண்ண முடியாது ஏற்கனவே சொன்னார். இவன் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நல்ல ஞானம் வரதில்லை. பொய் நின்ற ஞானம், அசத்காரியமான ஞானங்கள் தான் வருது இவனுக்கு. சரி, அனுஷ்டானமா இருக்கான, துராச்சாரங்கள் பண்றான், கெட்ட வழிகளில் போறான். பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும், அதனால சரீரம் சுத்தமா இல்லை. அது தகுந்த மாதிரி ஜென்மங்கள் எடுக்கிறான். இப்படிதான் நான் உயர்றேன். நேர்மை இப்படி அவதோகதியா அவதாரம் பண்ணி சம்சாரத்தை உயர்வேன். இனியா முறாமை என்பது பார்த்து கேட்கிறார் சமாளம். இன்னுமே அப்படி பண்ணாதே, எத்தனை ஜென்மம் எடுப்பேன் எப்படி. அதனாலே என்னென்ற யோனிகளுமாய் பிறந்தாய் அப்ப நீ ஒவ்வொரு நானும் பிறக்கிறேன் எவ்வளவு ஜென்மம் நீ பிறந்தா இருக்க உன் கடாட்சம் உள்ள என்னென்ற யோனி அஜாஜமான பகுதா நீ எத்தனை அவதாரம் இருக்க சொல்ல முடியாதுண்டா அவதார சகஸ்ரேகி அதனால் என்னென்ற யோனியமாய்ப்பிராய் நீ யாரு இவையோ ஒரு தலைவோ இவையோ சொல்லக்கூடிய நித்தியவீடு நாயகன் நித்திய சூரியாவே சேவிக்கப்படுபவன் வைகுண்டத்திலே லட்சுமியோடு இருக்கக்கூடியவன் அனந்தகளோடு விஷுக்கேனாலே கை நிர்மாணக்கூடியவன் முக்தாளாலயம் நித்தியசூழ சேவிக்கப்படுவோம் இவையோ தலைவா மெயின் நின்று கேட்டருளாய் கொஞ்சம் எதிர் பிரத்யமானது இவருடைய விண்ணப்பத்தை கொஞ்சம் கேடு காது கொடுத்து கேடு அடியேன் செய்யும் விண்ணப்பமேனர் எத்தனையும் அவதாரம் நீ யாரு நான் யாரு விண்ணப்பி செய்கிறேன் கேட்டருளும் ஆசை தானே எத்தனை ஜென்மம் எடுத்தேன் பாபங்கள் இனிமே இருக்கக்கூடாது இருந்தாலே ஆசைப்படுறேன் நீ யாரு நான் யாரு திருவாமையில் நம்மாழ்வார் மறுபடியும் அனுபவிக்கிறார் அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விழத்தான் யானார் எம்மா பாவியற்கும் விரிவாய்க்கென்று வாய்க்கும் கண்டீர் எம்மா துன்பம் ஒழித்தாயின்றி கைகளை பூசரிட்ட மைமாலாய் ஒழிந்து எம்பிரானம் என்மேலானே அம்மா பெரிய மகான் சகஸ்ரசீரிஷா புருஷா அவன் மகான் அவன் வேதாகமேதம் மகாந்தம் புருஷம் மகாந்தம் அம்மான் ஆதிப்பிரான் அவன் ஆதி அவனுக்கு முன்ன யாரும் கிடையாது ஆதிப்பிரான் அவன் எவ்விடத்தும் நம்மாழ்வாருடைய சொந்த திவிதேசமான அவர் ஊர் பேரத்தில்தான் அவர் பாருங்க அம்மா அஞ்சாம்பத்துல அம்மான் ஆதிப்பிரான் அவன் எவ்விழத்தான் இந்த ஆதிப்பிரான் அவன் முன்ன யாரும் கிடையாது அத்தியந்தம் இல்ல காண முடியாது அந்தமும் காண முடியாது ஆதிப்பிரான் சொல்றோம் ஆதிப்பிரான் அவன் எவ்விடத்தான் அவன் எங்க இருக்கான் வைகுண்டத்துல இருக்கான் எவ்வளவு தூரம் இருக்காது கண்ணால் கூட பார்க்க முடியாது சாஸ்திரங்களை தான் தெரிஞ்சுக்க முடியும் அவன் எவ்விடத்தான் யானார் ஆபாசமான ஜென்மடிக்கிற நான் யாரு அவன் யாரு எங்க இருக்கவன் அம்மான் மகான் நான் யாரு எம்மாபாவி இருக்கும் பெருமா கிருப பண்ணுவார் சாஸ்திரங்களை சொல்லுது நம்ம சாஸ்திரத்தை பாப்பியையும் கை தூக்கி விடுவான் இல்லையா எம்மாபாவி இருக்கும் சர்வசம்மான் பரித்தஜமேகம் சரணம் உரைஞ்ச அர்ஜுன் கேட்க இவ்வளவு பாப மனமே இவ்வளவு தூரம் உபதேசிக்கிற கீதியில நீ ஏன் கவலைப்படுறேன் கடைசியில பதினெட்டாம் அத்தியாயம் முடிவுல எம்மா பாவி இருக்க விதி வாக்கு நீ ஏன் கவலைப்படுற நான் சுடந்து கேடு பக்தியோகாதிகளாம் முடியாது ஒதுங்கிடும் தூரம் வந்துடும் அந்த சுவையை நான் தூக்க முடியாது அப்ப என்ன பண்றதுன்னு சரணாகடி ஒன்று இருக்கே எந்த முடியல நீ சரணாகடி பண்ணு ஆத்மாவை சமர்ப்பி மாம் ஏகம் சரணம் உரைஞ்ச ஏன் நான் ஒப்பற்றவன் அம்மான் மகானானவன் என்ன சரணம் எனக்கு கிருபைன்னு உணவு உண்டு அதான் தயவுட வேலை நீ எவ்வளவு சர்வ பாபே விஹா மோக்ஷிஷ்யாமி அதான் ஆழ்வார் சொல்றார் எம்மா பாவை ஏற்கவும் விதி வாக்கின்று ஜனங்களுக்கு விதி பிறந்தா ஆகணும் சாஸ்திரம் சொல்றது ஆச்சாரியோட உபதேசம் இருக்கு அது கேட்டியா நீ ஏன் பிறக்கணும் பாப்பியானாலும் உங்களுக்கு நல்ல கதி வரும் எம்மா பாவியக்கவும் விதி வாக்கின்று உனக்கு நல்ல கதி வந்துருச்சு ஆச்சாரியமான உபதேசமாகிட்டு சரணாகி பண்ணிட்டேன் வந்துருச்சு உனக்கு நல்ல விதி வந்துருச்சு வாய்க்கும் கண்டீர் மற்றவாழ் பார்த்து சொல்ற உங்களுக்கு அதே மாதிரி வரும் எனக்கு நல்ல கதி வந்துருச்சு தெரியுது பெருமாண்ட போறேன் சரணாகி பண்ணிட்டேன் தலையினால் கை மாம்பம் ஒழித்தாய் மிருகம் பக்ஷி மனுஷன் தேவன் பார்க்கானா கஜேந்திரனை ரட்சிக்கலையா யானை கை நாராயணன் கூட்டு ஆதி மூலமே கூட்டு ஆதிப்பிரான் ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆதிப்பிரான் உடனே மூலமே ஒரு கூட்ட சத்து ஞாபகம் வந்துடும் கைமா துன்பம் வரலாறு வந்து சாதிக்கிறார் சத்வம் வாக்கிய சக்கரம் தேவ சிவதார மகஞ்ச பால்யா. கஜேந்திரனும் யானையை காப்பாத்துறீங்க, எவ்வளவு அது முதலியாலே கவப்பட்டு அவஸ்தை பல வருஷங்கள் ஒன்னோட ஒண்ணு இது கரையில இழுக்கிறது, குளத்துல அதை இழுக்கிறது, கரைக்கு போகுது, எவ்வளவு எவ்வளவு வஸ்திரங்கள். அதே நான் ஓடி வந்தேன் கூட்ட உடனே நாளா ஓ மணிவண்ணா ஆதி மூலமே அப்படி கூட்ட உடனே வேகமா ஓடி வந்தேன். அந்த வேகம் இப்போ குறைஞ்சி போகாது, இப்போ அந்த வேகம் உனக்கு இருக்கு பெருமாளே சொல்ற பவதோ பவாக்கியா ஓடி வந்து காப்பாத்தினேன். கருடன் மேல ஏறி கருடன் ரொம்ப வேகமாக ஓடலாம், அப்படிப்பட்ட கருடனை கருடனை பெங்க போயிடா இருக்கானோ கருடன் வேகம் போறாரு தாண்டி குறிச்சு ஓடி வந்து கஜேந்திரனை காப்பாத்தினாள். அந்த வேகம் இருக்கு, அந்த வைனதே இருந்து கருடக்கான் அந்த முதல கால அரிசியை ஓடி வந்து தரையை கழிச்ச அந்த சக்கரம் சக்கரம் தான் இது போல இல்லையா கஜேந்திரன் காப்பாற்ற அந்த வேகம் அந்த கருண் அந்த சக்கரம் இதா போயிட்டா தேசிகரா சக்கரம் தலைவ சிதா பூரான சக்கரம் தொட்டாலே அத்து ஓயிட்டுடும். இப்படிப்பட்டவன் நானும் தானே கஜேந்திரமாக காப்பாற்றப்பட வேண்டியவன், இதெல்லாம் இது போல இப்போ கூட ஓடிவா. அதனால் உனக்கு நான் முருகன் வித்தியாசம் உண்டா காப்பாற்றப்பட்டதில்ல. சாதாரணோ மனுஷன் மிருகம் இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய வருஷத்துக்கூட ஒரு வித்தியாசம் கிடையாது. மதங்க மனுஷ பிதா யானை மனுஷன் வித்தியாசம் உண்டா உனக்கு? அதனால என்னை வந்து உடனே காப்பாற்று, ஒரு சரணாதி பண்ணணும். ஏதே சரணாதித்தான் உபதேசிக்கிறார், பக்தி யோகம் உபதேசிக்கிறார். எத்தனை ஜென்ம எடுக்கிறேன், எத்தனை பேர் இருக்கேன், ஜென மூட ஜனங்களுக்கு தெரியப்படுறது. நான் மனுஷனா பார்த்தா மனுஷன் நினைக்கிறது, ராமனை பார்த்தா ராமன் நினைக்கிறது, இடையினா இடையும் நினைக்கிறது ஜனங்கள், அத்தியாவதாசிய மீன் நினைக்கிறது, வராத பண்ணியா நினைக்கிறது என்ன அவஜானந்தி மாம்மூடாக கோபவது கிருஷ்ணன் ஜீவி என்னை அவமதிக்கிறதே புரிஞ்சுக்காத மூட ஜனங்கள் மூடர்கள் மூடர்கள் வெயிலா கீதையில வரணும். அவ்வளவு கோபம் வந்து நான் மனுஷன் தான் மனுஷன் நானு மானுஷன் தனுவாஸ்திரம் பரம்பாவ வஜானந்தா என்னுடைய பரபாவத்தை உயர்ந்த மகான் வைகுண்டநாதன் தெரிஞ்சிக்காம என்னை மனுஷனா நினைக்கிறது இல்லை. அஜானந்தா மமபூத மகேஸ்வரன் ஆயாரு எல்லாத்தையும் படைக்கிறவன் சர்வேஸ்வரேஸ்வரன் ஆனு என்ன ஜனங்கள் புரிய அவ மாதிரியே அறிவு என்ன மூடாக அவஜானந்தி ஊடாக ரெண்டு இடத்து கீதைகள் மூடாக மூடாக அவ்வளவு கோபம் வருது. காப்பாற்ற நான் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன். பாபம் பண்ணதான் மூடர்கள் மூடர்கள் சரணாகி பண்றதில்ல காத்திருக்கேன் தெரியல மூடர்கள். ஆகினாலே மூடர்கள் எத்தனை அவதாரத்தை அப்படவதான தெரிஞ்சு சில பேர் தான் அவதரண விஜயி காத்பலோபதி அவமதியும் அனுகம்பி தெய்யை சொல்றார். எல்லாம் அமுதிக்குதல் பெருமாளை மந்த சித்தேஷு விந்தம் காரணம் என்ன? புத்தி இல்லை, நல்ல புத்தி இல்லை. விஷகிரி சிகநாதக தொன்னிதே சேரநூலன் பகவான் காப்பாற்றுறான். விஷகிரி விஷவாதியில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடேசன் பெருமாள் திருவேங்கடநாதன் உன்னுடைய கடைக்கின் பார்வையினாலே எல்லாரையும் காப்பாற்றுறான். சரணாகதி அவனுக்கு பேயா இருந்தாலும் நீ அவனை தோன்ற நீ நீதான் காரணம். பஜதி சரண பாஜான் பாவினோ ஜென்ம பேதான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிற போதும் சரணாதி பண்றவாழ் திருவடி அடைஞ்சவாட காப்பாற்ற வழி நீ வாழ்நாள் போற சுகத்தை அனுபவிச்ச முடியும். அவளை காப்பாற்ற தண்டிக்கிற சில பேர் தண்டிக்கிறதும் காப்பாற்ற சீரியல் விடாதேன்னு தண்டிச்சாலும் அவன் லீலை காப்பாற்ற இல்லையே அது விரிதம் தண்டனை லீலை அழைக்கலையா அழிச்சாலும் அவனுக்கு அந்த ஜென்ம கடைசியில் விஜய் முடிச்ச உடனே அவன் விஜய் ஜெயதி விஜயாடா போக போறா பெருமாள் அது சீக்கிரம் கேட்டபடினாலே. அதனாலதான் தண்டிக்கிறது ஒல்லியலை சிசுபார வெயிலையா கண்ணாபனா விஷம் அவன் பகவானுக்கு வாரபாகனான சிசுபாரா ஜென்மம் எடுத்திருக்கான். குந்திதேவி கேட்டா அய்யோ அவனை பொறுத்துக்கோ நூறு வருஷம் வரைக்கும் தான் பொறுத்துக்கோனா பொறுக்கலை சக்கரத்தாலே அவனை துண்டித்தால் ஜோதி வைகுண்டத்துக்கு போயிட்டு வைகுண்ட லோகம் பிராகிருதிக வைகுண்ட லோகம், பரவாயில்ல லோகம் இல்ல, இதுக்கு வைகுண்டம் பேரு. ஜெய விஜயாக போய் சேர்ந்த லோகம் சீரியலுடுதல் ஜென்ம கர்மஜமே திவ்யம். அதனால ஒவ்வொரு அவதாரம் எழுதுறேன் மதிக்கிறது இல்லை. இந்த அவதாரத்தை தெரிஞ்சாலே மோட்சம் போகணும், போயிடலாம். அடுத்தது பக்தியோ பக்தியோ பிரபத்தியிலோ கொண்டு பரம்பரையா அப்படி என்ரூட்டா போயிடும். ஆனா அது முக்கியமா அவதார ரகசியம் கீதையில சொன்னத தேசிய ஒரு காரிகையினால சுருக்கமாக அவதரிக்க அவதாரி எழுதுறார். அந்த காரிகை அஞ்சு அது ஆறு விதமா சொல்றார். அவதார ரகசியத்தை தெரிஞ்சா அவங்களுக்கு ஜென்மம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கலாம், அவதார சத்தியத்துவம் ஒவ்வொரு அவதாரே அதெல்லாம் உண்மை. ராமாவது வேஷம் போடுறானா மாயாஜாலமா அப்படிலாம் கிடையாது, அது உண்மையா அவதாரங்கள் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது ரகசியம் அவதார ரகசியம் அதுவாவதா அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் வைண்ட நாதனுக்கு என்ன ஷாட்பூர்ணி பரிபூர்ணங்கள் கல்யாணங்கள் அதெல்லாம் விடாது. எந்த அவதாரம் எடுத்தாலும் விடாது. இப்போ மனுஷன் வந்து தானே கொஞ்சம் குறையுமா, ராமாவது வந்து குறையுமா, மீனாவது அவதாரங்கள்லாம் வந்து எல்லாம் குறையுமா கேள்வி. அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவன் சுவாவங்கள் குறையாது, கல்யாணங்கள் குறையாது, வீரிய தேஜஸ்லாம் குறையாதுன்னு ரெண்டாவது ரகசியம் அதுகஸ்வஸ்வபாவதா. மூணாவது குணங்கள் மூணு சாத்விகம் ராஜசம் தாமசம் இதெல்லாம் இந்த லோகத்துல உண்டு. சாத்விகமா இருக்கிற குணம் கொஞ்சம் வீரம் கோபமா இருக்கலாம் ராஜசம், தூங்குறது சோம்பல் இதெல்லாம் தாமசம் இதெல்லாம் மூணு கலந்துதான் இருக்கும். வைகுண்டத்தை சுத்த சத்துவம் இந்த இந்த கலக்க முக்குணங்கள சத்துவம் இல்லை, சத்துவம் மட்டுமே இருக்கக்கூடிய திரவிய சுத்த சத்துவம் தெரிஞ்சிடணும். மூணாவது ரகசியம் என்ன, பகவானுடைய திருமேனியோ அவருடைய இடங்களோ சுத்த சத்துவமயமாக இருக்கிறது. நாலாவது காரணம் சுவேச்சா மாத்த நிதானத்தால் அவருடைய அவதாரங்கள்லாம் சங்கல்பம். சில பேர் ராஜாவா பிறக்கிறான், சக்கரத்தா பிறக்கிறான், புண்ணியத்தான பிறக்கிறான், பெருமாள் ஏதோ புண்ணியம் ஜபஸ் பண்ணி இங்க அவதாரம் பண்றானா கிடையாது. அவன் நினைச்சா அவதாரம் பண்றான் சுவேச்சா மாத்திரம். இது ஒரு அவதார ரகசியம் நாலாவது. அஞ்சாவது தர்ம ஜானம் சமுதாயம் ரொம்ப தர்ம அசிரமங்கள் வந்துருக்குன்னா தர்மம் அழிஞ்சு போயிட்டுனா அப்ப அவதாரம் எடுக்கலாம். இது ஒரு ரகசியம் சாது சமுதாயம் தெரிஞ்சு நிறைய பக்தர்களால் லோகத்தில் இருக்கா அவருக்கு துஷ்டாளால் ஆபத்து வர்றது போல அவதாரம் எடுக்கலாம். இப்படி ஆறு விதமான ரகசியங்களை யாரும் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஏன் அவதாரம் எடுக்கிறான் ஆறு விதமா பார்த்தோம். இது ஜென்ம ரகசியம் யோவேத்தி நாசியப்புடன்பவா திருப்பி பிறக்க மாட்டான். இது அவதார ரகசியத்தை செய்யணும்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னா அதான் அனுபவித்த மகமுகம் மாயாமி காலஹாரத்தை அது கத்தது அவதரண விசேஷி. உபதஞ்சு எப்படி அனுபவிச்சோம் அவதரண விசேஷி அவமதியும் அவமானம் பண்ணுற மாதிரி. அதனால உன்னுடைய காலத்தால் அவரை காப்பாற்றி நான் அவதாரம் எடுக்கிறேன். பகவான் அவதாரம் எடுக்கிறது தயாதேவருடைய தூண்டுதல். அதனால ஜனங்கள்லாம் காப்பாற்றப்படுறாரு அப்படின்னு அடுத்தது அவதார தெரிஞ்சுட்டோம். 36வது ஸ்லோகம் அடுத்தது 36 பரீத மனுகம்பே பாவயந்தியம் திருமணுபதிகார்த்தம் சீனிவாசோ தலித ருசிலக்ஷ்மி பெருமான் தொட்டு சந்த புத்தோ. பெருமாள் தேவிகள்லாம் திருவியா இருக்கணும் தோன்றார். நகைச்சம் நாபராஜி சீதை சொன்னா அவதாரமா லட்சுமி அவதாரமான சீதை தைய பத்னியா கொண்டாரா தேசிகன் கிரீஷி பூமி நிலாக்கள்லாம் பெருமாளுக்கு பகவானை காப்பாத்து காப்பாத்து செல்லே இருக்கார். ரொம்ப சொல்றான் தயவு காலத்துல அதிகமா போயிட்டா காப்பாற்ற ஆகணும். பூமாதேவி கண்ணா மலைச்சா அனுபவிச்சோம், நகைச்சி நாபராஜதி சொல்லி ஸ்ரீதேவி அனுபவிச்சார், ஆண்டாள் அனுபவிக்கிறார். தேவிகள் என்ன பண்ணுவா நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம் எல்லாம் காப்பாத்து காப்பாற்ற சொல்லுவா. அதனால காப்பாத்து தண்டனை கொடுன்னு சொல்ல மாட்டான் தெரியாத வாழ்க்கை மித்த மதுவேகம் கற்றும் ராவணன் வந்து தொந்தர பண்ண செய்யக்கூடாது. அசோகர் சீதையை இம்சம் பண்ணாதே, பாபம் பண்ணாதே, ராமனை பத்தி தெரியாது உனக்கு, உனக்கு துவம்சம் பண்ணிடுவான், அவனோட ஸ்நேகம் பண்ணிக்குவார். அப்ப கூட உபதேசம் பண்றாங்க ராவணன், விரோதியான ராவணன் கூட. மித்திரம் அவவேகம் கற்றும் ராமஸ்தானம் பழிச்சதா, நீ ராமனை வேண்டு, ராமன் இடத்துக்கே போய் கூட செல்லு, அதனால நல்ல கதி கிடைக்கும் உனக்கு. சேனமை தெரி பௌதத்தை அவனோட நீ ஸ்நேகம் பண்ணினேனா ஜீவிது மிச்சதி, நீ உயிரோட வாழணும்னா எச்சரிக்கிறா சீதை, ராமனோட ஸ்நேகம் பண்ணிக்கோ. ஏன் கேட்ட சர்வபூத சௌர்து பகவான குணத்தை இது ஒண்ணு பாஷிகார் அனுபவிக்கிற மாதிரி எல்லா உயிரத்தையும் அன்பு வைக்கிறவன் பகவான். பெருமாள் சுவாவம் அது, அவன் எப்போ அவன்கிட்ட சரணாகதி பண்ணு, என்ன அவன்கிட்ட சேரு. அங்கேயே சொல்ற, நான் நினைச்சா அவனை பத்திரம் வாக்கிடுவேன், ராமனுடைய அனுமதி இல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான். பெருமாள் சுவாவத்துவா அவன் சேவிச்சாலே அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். ராமாவதாரத்துல வால்மீகி சொல்றார், புங்சாம் திஷ்டி சித்தாப ஹாரிணம், ராமனை பார்த்த உடனே ஆண்கள்லாம் பெண்ணா வாழ்வாளாம், அவ்வளவு அழகா ராமன். புங்சாம் திஷ்டி சித்தாபகாரிணாம், அவன் என்ன பண்றான், சீதையை விட்டு தொழிக்கிறார் ராமன். அவகிரிக்கு போயிட்டானே, ஒரு குரங்கண்ட போய் சரணாகி பண்ணு தேடி கொள்ளாம போற, அவனுக்காக அவனோட தமையனை பண்ணா இப்படிலாம் பண்ணி சீதைக்காக. ராமன் என்ன சொல்ற, சீதையை பிடிச்சி பெண்ணு உடனே நஜீவேஜம் க்ஷணமபி, பிராட்டி விட்டு பிரியாதவன்தான் பெருமாள். சீதையை விட்டுதான் க்ஷணம் கூட இருக்க மாட்டேன், எப்படி தரிப்பேன், தாம் அதிதய க்ஷணம் மைய அழகு கண்ணழகு உள்ளவளவன். நாங்கெல்லாம் அதனால அவள் அழகினம், நாங்கெல்லாம் வசித்த விபதேசனாக வசித்த முதலிய ஆச்சாரியர்களாலே கடாட்சிக்கப்பட்ட குழந்தை உள்ளவாள். எப்படிப்பட்ட ஒரு பிராட்டி, சாஸ்திரங்கள்லாம் சொல்லு, கருணாபவர் உபிணியும், கருணையே ஒரு ரூபம் எடுத்தா, கருண ஒரு ரூபம் எடுத்துன்னு வச்சுக்கோ, அது பிராட்டி. ராமனை பத்தி என்ன சொன்னார், தர்மோ விக்கிரகவான், ஒரு தர்மங்கள்லாம் இருந்து ஒரு புருஷாகாரமா வந்து அதான் ராமன், தர்ம மயன் அர்த்தம். தர்மோ விக்கிரவான் அதர்ம விரதம் ராமன், கருணாபிவரோபிணியும் பிராட்டி. பரஹிதத்தையே மத்தவாளுக்கு பரஹிதத்தையே நினைக்கிறவா பிராட்டி. ஸ்ரீவில்ல பை வல்லபின்னு பேர் பெருமாள், ஸ்ரீவில்லபை பூவல்லபை தயாவில்லபை, இவ்வாறுலாம் இருக்கிறதுக்காக அதிகமாக தயை பெருமாளுக்கு உபதேசம் பண்ணியோ எத்தனையோ லீலைகள் பண்ணியோ அவனை மயக்கியோ ஜீவங்களை காப்பாற்றுறான். பகுமானம் இப்படி பண்ணி ஜீவங்கள் காப்பாற்றப்படுறான் தயாதேவியினாலே. அப்ப என்ன, யாருடைய வேலை இது, பிராட்டியுடைய வேலை, பூமி பிராட்டியுடைய வேலை, பெரிய பிராட்டியுடைய வேலை, இதாக அவளுடைய வேலை தான். தயாதேவி அதிகமா இருக்கு, அவெல்லாம் பார்த்து பிரசம்சிக்கிறாள். பிதையடி பகுமானம் லலிதர் வச்சு லக்ஷ்மி பூமி நீளையெல்லாம் மூணு தேவிமார்களும் லக்ஷ்மி பூமி நீளைகள் தயாதேவனுடைய ஒரு சிவாசி பண்ணி பெருமான மயக்கத்தை பார்த்துட்டு கொண்டாடுறாளாம். நம்ம வேலைக்காரன் அதிக செய்கிறாள் தயாதேவி. தயாதேவனுடைய மகாத்மியம் 36வது வாசத்தை சொல்லப்படுது. 37 விஷயை சவிதேஷு வியாஜதோ வாத பாஜாம் துரித கலுஷிதாம் தூயமானோ தயேத்வம் கரண விலையகாலே காந்திசீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயசி பகுலீகம் மாதவம் சாவதானம். இதுவேங்கிறது வந்திருக்கான் பகவான் தயாதேவியோட. விஷகிரி சவிதேஷு திருமதியை போய் சேவிக்கணும், போக முடியல, மலையேற முடியல, எங்க அடிவாரத்தில் உட்காந்துருவான். திருமதி கிட்ட ஏதாவது பக்கத்து கட்டில இருந்த வாசம் பண்ணாலும் போதுமே, தயாதேவியுடைய திருவை கிடைச்சிடும். விஷகிரி சவிதேஷு பெருமாள் கிட்ட கூட போக வேண்டாம், பெருமாள் கஷேத்திரம் அடிவாரம் வரைக்கும் இந்த அவளை போருமே, அவ்வளவு அந்த ஏழு மலை, அந்த ஏழு மலையில எங்க இருந்தாலும் அடிவாரத்தில் இருந்தாலும் அனுகிரகம் கிடைச்சிருமே தயாதேவி அனுகிரகம். புராணங்களை சொல்லலையா, நீங்களும் கேள்விப்பட்டு விட்டது, வெங்கடாத்ரி சமஸ்தானம், வெங்கடாத்ரி திருவேங்கட மலை, அதுக்கான உயர்ந்த ஸ்தானம் உண்டா, வேங்கடமாமலை ஒன்றுமே தொழண்டர் வினைகள் அருமை, அது ஒன்று போருமே மலையே போருமேதம் கிரிம் ஆரம்பத்தே மலைதான் சிவாய் தேசிகன். வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திகிஞ்சன, பிரம்மாண்டத்துல எங்கேயுமே வேங்கடாத்திரியமாக சமமாக கிடையாது. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு சொன்னார்கள். அப்படிப்பட்ட வேங்கடேத சமம தேவகம், வேங்கட உதயமாக ஒரு திருமலை பிரம்மாண்டத்தே கிடையாது. வேங்கடேசனமாக ஒரு பகவான் பெருமாள் எங்கேயும் கிடையாது. வேங்கடேச சமோ தேவகம் இது வரைக்கும் இந்த மாதிரி பெருமாள் எங்கேயும் இருந்ததில்லை. நபூதாக இனிமேல் இருக்க போவதில்லை, கொண்டாடுறது பிரம்மா வேங்கடேச புராணம். அதனாலே அந்த பெருமாள் நினைச்சாக்கா துஷ்டேந்திரிய வசாச்சித்தம் நாம் நிற்கல் மழையில் விழுதும் கலந்த காலே சமசம் திம்யாந்தி நாதாயினாலே கஷேத்திரத்தை இருந்தாலே போறோம். மரண காலத்தில் அந்த க்ஷேத்திரத்தை இருந்தாலே வழிகொண்டு சேர்த்தோம். துஷ்ட இந்திரியங்கள்லாம் ஒழுங்கி போடும், நல்ல புத்தி வரும். க்ஷேத்திர மகாத்மம் இதெல்லாம் துஷ்டேந்திரிய வசவார் இவன் கெட்டதே பண்ணி பண்ணி வழக்கம் மரணம் வரைக்கும் கெட்ட பண்ணுவான். பிராணம் போது ஒரு நிமிஷம் இருந்துச்சு கூட இவன் கெட்டது பண்ணதான் நினைப்பான். இவன் சுபாவம் துஷ்டேந்திரிய வசா சித்தம் கர்ம செயல் விருத்தம் இது என்ன ஆகுனர் நீ க்ஷேத்திரத்தில் இருந்தியா இந்த கெட்ட புத்தி எல்லாம் ஒழிஞ்சு போடுவான். எங்கேயோ ஒழிஞ்சு போடும் அந்த க்ஷேத்திர வாசத்தாலே சொன்னார்கள். தலந்த காலே தம்சுத்திம் ஜாந்தி நாராயணாலேயே க்ஷேத்திரத்தில் ஒரு பெருமாள் க்ஷேத்திரம் இருந்தானா சாத்விக புத்தி வந்துடும். அதனாலே பகவான் நினைப்பான் நீ கெட்ட திருத்தி இருந்தாலும் ஒவ்வொரு நினைவு தான் போய் பகவான் நினைக்காட்டோ பகவான் நினைச்சிருவாங்க. வராய பெருமாள் சொல்லலையா வராய தர்மஸ்லோகம் ரெண்டு தர்மஸ்லோகம் தான் அது ஒரு ரகசியமே பண்ணார். ரகசிய சிகாமணி வராய பெருமாள் சதஸ்தம்பியமான பூமி தேவி சொல்றார் பாபெல்லாம் பண்ணானே உங்களுடைய பக்தன் உங்களுடைய பிரபன்னன் பகவான் சொல்றார். அவன் நினைக்க மாட்டான் அந்திம சுத்தி போடுன்னு சாஸ்திரங்களை சொல்லிருக்கியே. வளரும் போது பகவானுடைய ஞாபகம் தான் மோட்சம் போக முடியும். எதை ஒருத்தர் மானை நினைச்சார் மானையே வளர்த்தார் பாசல் ஜாஸ்தியாச்சு நல்ல மகாயோகி. இந்த மானை மானம் இங்கே போச்சு எங்கே போச்சு இந்த காரணமே நினைச்சுட்டே பிராணம் போட்டு மானா பிறந்தார். எது நினைக்காம அப்படி பிறப்பான சாஸ்திரம் பிரபந்தர்கள் கிடையாது. அவர் பக்தி யோகம் பண்றவர். இன்னும் ஜென்மத்தை பிராணனா பிறந்து பழையபடியே யோகங்கள்லாம் பண்ணி மறுபடியும் மோட்சம் போடலாம்னு சொல்ற மாதிரி. அதனாலே பிரபந்தனுக்கு அந்த மரண சமயத்துல பகவான் நினைக்கிற இவன் நினைக்கணும் அவசியம் இல்லைன்ற நிரந்தரம் நீ நினைப்பது ஆக நான் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்று ஆழ்வார். வராகப்பெருமா சொல்ற மரணத்துல இருக்கான் மரண பிரியமான கொஞ்சம் நேரம் போக போறான் மரணம் தருவார். சதஸ்தம் பிரியமானம் தூ எப்படி இருக்கான் கைகாலில் செயல் எழுந்து போச்சு அஷ்டபாதான சந்தீபம். வராகப்பெருமா சொல்ற அவன் எங்க என்ன நினைக்க போறான் அகம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தார ஒரு பக்கம் சொன்னாலும் பெரியார்வன் என்னங்க நினைக்க போறான் சதத்தம் பிரியமானந்தம் காஷ்ட பாஷார சன்னிவன் பூமியிலேயே நான் என் பக்தனை பிரபன்னனை என்னை சரணனை நினைக்கிறேன் அகம் ஸ்வராமத் பக்தம் நயாமி பரமாங்கன்னு சொல்றேன். நல்ல கதிக்கு ஆயிஷம் போயிடுறேன் நான் ஆயிஷம் போயிடுறேன் சொல்றேன். இப்படி பெருமானுடைய தயவு சேர்க்கையினாலே வாசபாஜாம் கஷேத்திரத்தில் இருந்தாலும் சரி அந்த கஷேத்திரத்துடைய அறிவார்த்தம் எங்கேயோ பெருமாளுடைய திருமலையில் எங்கேயும் ஏதேனும் ஆவேன் ஒன்பது பழக்கங்களாலே அந்த வியாசம் எந்தோசம் போயிருக்கான ஒருத்தர் பிச்சைக்கு போறான் வியாபாரம் பண்ண போறான் பெருமாள் சேர்க்கையும் போறதில்லை ஒருத்தர் வேட்டையாட போறான் இப்படிதான் இருக்கான் இல்லையோ. அவனால கஷேத்திர மகாத்மத்தாலே அகஸ்தானம் கைவிடத்தை போயிடுவான் இல்லையோ. அந்த கஷேத்திரத்தை விட அந்த புத்தி கெட்ட புத்தி எல்லாம் ஓடி போறோம். அதனால போக்குறது யாரு துக்கத்தெல்லாம் தயை நீதான். அதனால இந்திரியங்கள்லாம் போய் செயல் எழுந்து போடும் வராக தமசாகத்தை நினைக்கிறார். கரண விஜயகாலே காந்தி சேகர் ஸ்மிருதினாம் அந்த சமயத்துல நல்ல புத்தி வேலை செய்யுமா? கண் ஒரு பக்கம் காது ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் நாக்கு ஒரு பக்கம் தீர்த்துட்டு போகுமே. அதனால அப்போ பெருமாளை ஞாபகப்படுத்தியா இவன் பாபத்தை நினைக்காதே பெருமாளை தயை சொல்றான் மலையசி பகுலீலம் மாதவம் பராகரம் அகம் பராகம் என்பது சொன்னோம் அது அஞ்சுவோ அப்படி சொல்றாரு. பல லீலை ஞாபகப்படுத்தால் மாதவம் சாவதாவன் அண்ணன் ஞாபகப்படுத்தாலும் இந்த ஸ்லோகத்தை குறிச்சேன். அதனால நல்ல க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் தான் க்ஷேத்திரத்தில் இருந்தாலே போல இந்த ஸ்லோகம் ஸ்தான விசேஷத்துல சேர்த்து அனுபவிச்சாரு. பெருமாள் க்ஷேத்திரத்தில் இருக்கணும் ஆறாவது அருளவதம் பொரியன் கோயில் ஸ்ரீரங்கத்தை சொன்னார் ஒரு பாசிவத்தாரு. கண்ணகடியினை காட்டும் விற்பது திருவேங்கடத்தை சொன்னார் ஒரு பாசிவத்தாரு. உத்தம பக்தம் அமைத்த ஒரு கணையால் காட்சியை வளர்த்த ஒரு சந்தர் சொன்னார். இப்படி இந்த மூன்று கஷேத்திர விசேஷம் அல்லது பெருமாட்சேத்த எதுவாக விசேஷம் கஷேத்திரவாத விசேஷம் கண்ட இடத்துல இருக்கக்கூடாது சொல்லி இருந்தாலும் கோயிலாம் கிராமத்துல ஒரு கோவில் ஏற்படுத்த பண்ணி இருப்பான். கோவில் பிரதிஷ்டை பண்ணி கஷேத்திரம் இல்லையேன்னு கோவில் ஆர்வூர் குடியிருக்க வேண்டாம் பாடி பாடிக்காலையும் பெண் புலவர்கள் எல்லாம் கோவிலுக்கோசம் கிராமத்தை வெறும் இருக்க மாட்டோம். ஆற்று அகாரம் பிரதிஷ்டை பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரு தெரு ஏற்பட்டு நடுவர் மேற்கு பக்கத்துல கிழக்கு பார்த்தாலும் பெருமாளை ஏதா பண்ணுவாள். அதனால எத்தனையோ பேர் பெருமாளை ஆராதிக்க பெரிய அப்போ இப்படி யாரும் இல்லைன்னா கோவில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பாகவதார கோவிலுக்கு பிரஜம் இல்லை, பாகவதார அங்க வசிக்கிறாளோ அங்க நீ இருக்கணும். இதுதான் சொல்லி கேட்ட விசேஷத்தை விசேஷமாக திருவேங்கடமணி விசேஷத்தை சொன்னார். 37 அடுத்தது 38 அந்த கதைக்கு போறோம். இந்த கதையெல்லாம் பாபமான லோகங்கள், வைகுண்டம் கேட்கவே முடியாது. திரிபாதோதி புருஷா எல்லா லோகங்களும் கால் பங்குதான். சர்வ லோகங்களும் பாதோஸ்யவிஸ்வாபூதானி அப்படின்னு முக்கால் பாகம் மேல எங்கயோ அங்க போகணும்னா எப்படி அம்மான் அழிப்பிறான் போற பாசம் அனுபவிச்ச மாதிரி எங்கயோ இருக்கான் நெருங்க முடியுமா? சரக சனந்தாதவி அசிந்தியமான உயர்ந்த சரக அது இது கூட நினைக்க விட முடியாது. இந்த வைகுண்ட லோகம்தான் போறான் கீழோகங்கள் கீழே ஒரு வைகுண்ட லோகங்கள் அந்த பரபோதனை வைக்கிறது அவங்க நினைக்க முடியாது. ஒரு பக்தியோகம் போய் பண்றோம், இந்த பிரவர்த்தி பண்றோம்னா உபரிசெல்லது சோ அத்தன பாரம் பெரிய வழி அது. அது நெரிஞ்சாலை வரைக்கும் வேசத்தை அனுபவிச்சு போல அதையும் தாண்டி பாரம் அத்தாரத்துக்கு என்ன இடம் அது தத்விஷ்டம் பரமம் பதம். ஆனால் சம்சாரமாக தாண்டனம் தாபத்திரயங்கள்லாம் இருக்கு. இங்கதான் திரும்பியும் ஜனனம் மரணம் இந்த மூணு தாபங்கள் மனுஷால கொளுத்தும். தாபத்ரயா துறை அமுதத்வாய சேவ ஜிக்யாசியா சொன்னார். பெருமாளை பத்தி முதல் தெரிஞ்சுக்கணும். அசாபம் பிரம்ம ஜிக்யாசான முதல் சூத்திரம் ஸ்ரீபாஷில் ஆரம்பம். முதல்ல பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கப்பா. பெருமாள் யார் தெரிஞ்சுக்கலாம் நட்பத்திரையே சொல்றேன் தெரிஞ்சுக்க. பிரம்ம ஜிக்யா ஆசிரம் ஆசிரம் மோட்சம் போட்டீர்கள் நாலு பதம் நாலு அத்தியாயத்துல முதல் சூத்திரம் இதான் கடையை சூத்திரம் அனாபத்தை சப்தா தனாபத்தை சப்தம் இவ்வளவு தடவை உபதேசம் பண்ண உடனே அப்படி பண்ணி ஆனா திரும்பி நீ வரமாட்டேன் கடைசி சூத்திரம். தாபத்ரயா துறை அமிர்தத்வாய அமிர்தம்னா மோட்சத்துக்கு பேரு சயே வரிஜா சிஹா பெருமாள் சர்வகாரணம் ஜெகத்காரண உபாசனம் பண்ணி பிரம்மா இந்தம் வருணம் இதெல்லாம் யாகம் பண்ணி உபாசனம் பண்ணி என்ன பிரயோஜனம் திரும்பிங்கதான் வரணும். அமிர்தத்வாய திரும்பி வராத இடம் போனோம்னா கஷ்டப்படுறான் தாபத்ரயங்களாலே மனுஷனுக்கு நிச்சயமாக மூணு தாபம் இருக்கும். ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகமான படுத்தும் தலைவலி ஜுரம் உடம்பு உடம்புல பாதை இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. ஆத்மாவுக்கு துக்கங்கள்லாம் கிடையாது, தத்துவம் வேற. ஆத்மான சரீரம் ஆத்மா சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு ஆத்மா சரீரம் உழந்து போடும். இந்த சரீரம் ஆத்மா குடிக்கொண்டிருக்க சரீரத்துக்கு வர தோஷங்கள் வலிகள் நோய்கள் இதெல்லாம் வர தாபம் ஆத்தியாத்மிகம் இருந்தா எவன் மொத்தம் உபாசம் பண்ணுவான் பக்தி வருவான். உடம்பு எப்ப பார்த்தாலும் நோவு உடம்பு கைகால் தெரியல என்ன பண்ணுவான். இது ஒரு தாபம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம் பசுக்கள் பட்சிகள் மிருகங்களால் இது உபதிரவங்கள் மிருகங்கள் காட்டில் போறான் புலி சிங்கம் இருக்கு ஊர்லயும் நாய் கடிக்கிறது பூர்த்தி பாம்பு இதெல்லாம் இருக்க இதெல்லாம் ஆதி பௌதிகங்களால் ஒரு தாபம். ரெண்டாவது மூணாவது ஆதி தெய்வீகம் சுனாமி வருது சாம வர்றது புயல் வர்றது சீதம் உஷ்ணம் இதெல்லாம் படுத்தது நெருப்பு எரியல பார்த்தாலும் இதெல்லாம் பெருமாளால் வரக்கூடிய தெய்வ சங்கல்பம் இருக்கு. ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிக ஆதி ஆதி தெய்வீகம் தாபத்ரயம் எப்படி போறது எதுவும் தப்பிக்கணும்னா பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும். தாவத்திரையத்தாவே மேலிடம் ஆறு அலைகள் சமுதிரத்தில் போனா பெரிய பெரிய அலைகளே மீற முடியாது. இந்த சம்சாரம் ஜன மனசுல ஒரு ஆறு அலை இருக்குன்னு ஷடூர்மிகி ஊர்மின்னா அலை ஆறு அலை என்ன அஜனாயா திரிபாதா சோக மோக ஜராமத்யு சாப்பிடுறது ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டேன்னா அது ஒரு அலை மீட முடியாத அலை சாப்பிடறதுக்கு புத்தி வழங்க ரொம்ப சாப்பிட்டேன் புத்தி இருக்குமா கண்டதை சாப்பிட தோணும் மாம்சங்கள்லாம் சாப்பிட தோணும் துஷ்டமான ஆகாரத்தை சாப்பிட தோணும் அப்ப சாப்பிட்றதுலயே ருச்சி இருக்க ஒரு அலை திபாசா எதுவுமே குடிச்சுட்டே தாகத்துக்காக குடிக்கிறது நாக்கிறதுக்காக குடிக்கிறது ருச்சிக்காக குடிக்கிறது மத்தியபானம் பண்றது இதெல்லாம் பிபாசான்றது இரண்டாவது அலை. சோகம் துக்கம் வருதுங்களுக்கு பத்னி வியோகம் புத்திர வியோகம் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அதனால கஷ்டப்படலாம். இப்ப பார்த்தாலும் கவலை எங்க பகவான் நினைப்பான் மூணாவது அலை சோகம் அப்புறம் மோகம் கண்டதுக்காக பிரமிக்கிறது பெருமாதத்துவம் தெரியாது சிப்பியை பார்த்து வெள்ளியும் நினைக்கிறான் மோகம் வெள்ளி வெள்ளியாவது பலபலா இருக்கிறதுனால தவறாக தவறாக தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இந்த லோகம் தான் பெரிய அனுபவம் போகம் நினைச்சுக்கிறான் தேவலோகம் போகம் நினைச்சுக்கிறான் இதான் உயர்ந்த சாமி நினைக்கிறானே இந்த மாதிரி தப்பா இடத்த தெரியாத தப்பா புரிஞ்சுக்கிறது இப்படி புரிஞ்சுக்கிறது மோகம் இப்படிதான் இந்த கூட இது நாலாவது அலை அவர் இப்படியே செஞ்சு இப்படியே இருக்க முடியாது உடம்பு கேட்டம் வந்துடுறது சிறை அது ஒரு அலை அப்ப என்ன பாத்துக்கலாம் வயசான பாத்துக்கலாம் தள்ளி பண்ணல கேட்டம் வந்தா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது சிறை உடம்பு தடவை உடம்பு பண்ண முடியாது அப்புறம் சிறை கேட்டம் அப்புறம் மரணம் வந்துடுது தடுக்க முடியுமா எத்தனை இருக்க முடியும் மோட்சம் புண்ணியம் பண்ணா சொர்க்கலோகம் பாவம் பண்ணா நரகலோகம் அப்ப மரணத்தை தவிர்க்க முடியாது சதாந்தேவான் மரண நிச்சயம் இன்னைக்கு இல்ல நூறு வயசு ஆனா இப்போதான் அப்து சதாந்தேவா புண்ணியம் பண்ணவன் சொர்க்கலோகம் நரகம் போறான் சகாய பண்ணவன் மோட்சம் போறான் சொன்னார் எப்படிதான் பண்ணிட்டேன் மோட்சமே வரமாட்டேன் தேசிகன் பெருமாள் தேவப்பிராமன் அவ்வளவு மோகம் இங்கேயே நான் காஞ்சிபுரத்தையே சேவிச்சதே இருப்பேன் மரணம் தேசம் வருமே மோட்சத்தை காட்சி மொழியே எனக்கு அது பிடிக்கலதான் வைகுண்ட வாசேவில் அமைய விகாசா இந்திய லோகமாலும் அப்பதி பேரும் வேண்டி நிரங்கமான அருளானே தொடர் பிள்ளையாடுவார் இந்த லோகம்னா இந்திரன் பெருமாளுக்கும் பேரு இந்த சொல்லுவா இந்திரன் இல்ல இதம் இனி பரமேஸ்வரியேன ரூட் தாத்து இதம் இதம் தம் இந்திரன் வரும் இந்திரன்னா பெருமாள் இந்திய லோகமாலும் மோட்சத்துக்குள் வரலங்க தேசிகன் மாதிரி ஆழ்வார் அகசன் அதை ஒட்டி தேசிகன் அதனாலே ஆறு அலைகளிலே மூழ்கி மீண்டு போகணும் சாமி சுவாமித்துவம் ஔஜித்யம் ஞாசாத்யாக கடல் கடல் தேர வழி இருக்கு சொல்லிருக்கா காப்பாத்துறதுக்கு சுவாமித்துவம் பெருமாள் காப்பாத்துறான் அவனுக்கு அவன் தடுக்க முடியுமா அவன் சுவாமி சர்வ சுதந்திரன் தொழிலக்ஷதி ரக்ஷதி கிவன் நீகி நீ காப்பாத்த ஆரம்பிச்சா யார் தடுக்க முடியும் இதுக்கு சொல்ற தடுக்க முடியுமா இந்த பாபி பண்ண ஆட்சி பொறிய பெருமானை கூடாதே ஆனா வாதம் பண்ண முடியுமா தயாதீதே வாதம் பண்றேன் அதனால சரி நீ ஆட்சி போவான அஞ்சுதான் யாரு வந்து சிபாரிசு பண்ண முடியும் அரக்ஷதி ரக்ஷதி கிவன்மிகி உன் தொலைக்குதான் தொலைவே நீ சக முடியாது பண்ண முடியுமா யாரும் பண்ண முடியாது அதனால சககாரிகள் பிரதான ஹேது பெருமாளுக்கு பிரதான ஹேது என்ன அவர் சுதந்திரன் அதனால கட்டுப்படுத்த முடியாது சுவாசி விசிஷ்டா கருணா அவனை நீ கட்டுப்படுத்தியே கருணின்னு அதை எடுத்துக்கிறேன் நீ அவன் ஞாபகம் படுத்த அப்படி பண்ணி அக்கறைக்கு சேகரிச்சு சுரசேகர சொல்ற இப்படி ஆறு அலைகள் இருக்க எப்படி கரை சேர்றது மூழ்கடி அடிக்கணும் அந்த கரை சமுதிரத்தை தாண்டி அந்த கரை எங்க இருக்கு போறது எப்ப போறது பவஜனதி கதானாம் வாசாகதானாம் சந்திரசேகர பெருமான் முகுந்த மாதிரியில பவஜனதி ஜனனமான சம்சாரத்துல போயிருக்கான் ஆலையில இப்படி போறான் ஆதாரம் இப்படி தள்ளுறது, இப்படி போனா இப்படி தள்ளுறது, அப்படி போனா காத்து தள்ளுறது, எங்க வர்றது, எந்த கடை, இங்க கடைமை கடைக்கும் போக முடியாது, அடுத்த கடைக்கும் போக முடியாது, எவ்வளவு அவஸ்தை. பவஜனதி கதானாம் துவந்தம் அந்த சம்சாரம் சீதம் உஷ்டம் ஆனந்தம் துக்கம் இந்த வெட்டதேட்டியா கலந்து வரதுலயும் இந்த கருப்பு இந்த ரெட்டையின் ஒரு மகா ஒரு துக்கம் இருக்க துவந்தம் இதை மாட்டினான், இதை மாட்டினாட்டினார் இப்படி போதான் பார்த்தா துவந்த வாத்தாக பெரும் புயல் வீச்சல் இவன் சமுதத்தை மாட்டி படிக்கிறான் அங்கே அங்கேயே அலபாயிறான் துவந்த வாத்தாகதானாம். அதனாலே அந்த எந்த மாதிரி சமுதாயத்தை உயர்றான்னு பெருமாள் நினைக்கிறது இல்ல, சுத தெரிந்து களத்துல என் பிள்ளையை காப்பாத்திரம், என் பொண்ணை காப்பாத்திரம் கடைசேத்திரம், என் மனைவியை காப்பாத்திரம், எல்லாம் காப்பாத்திரம் சொல்லி ஒரு பெரிய சுமையை தரத்து வைக்கிறான். அந்த சுமையை தரத்து வைக்கிற போது பெருமாள் நினைக்க போறான், தாயே தந்தை என்றும் தாரமே மக்கள் என்றும் இதுதான் ஆழ்வார் திருமங்க ஆழ்வார். நோயே பட்டொழிந்தேன் சுத தெகுது களத்தான் பாலாபிதா நல்ல பெரிய பருவ தொகுக்கிட்டு பெருமாளை நினைக்க போறான், நிறைய பருவ தொகுக்கிட்டு போடுவேன் எவ்வளவு பருவ இறக்கப்பட நினைப்பாரே தவிர அங்க போய் பெருமாளனை பக்தி நினைத்தங்கெல்லாம் நல்ல குணமா இருக்கா சொல்றாங்க எல்லாம் கேட்டா எரிஞ்சுதான் விழுவான் அப்படி இருக்கான் இவன் விஷம விஷய தோயே அது வரும் அதுவா சரியா இருக்கா. அந்த சமுந்திரம் பலவித மிருகங்கள் திமிங்கிலங்கள் முதலிகள் பெரிய பெரிய துஷ்ட மிருகங்கள்லாம் நீர் வாழ் மிருகங்கள்லாம் இருக்கு அதை கடிக்குது அது விஷமமா இருக்கு பெருமையா இருக்கும் பெருமை கழிச்சு போகும் கழிச்ச விஷயம் ஏறது அது விஷம விஷயத்தை அப்படிப்பட்ட மஜ்ஜதான் இப்படிதான் காத்து அடிக்கிறது இப்படி போறது விஷம் கிடைக்கிறது பூச்சி கிடைக்கிறது அவை பாருங்க அந்த ஆறு அலைகள் பொழுதுதான் கடைசியில பண்றது மூச்சி உன்னால முடியல மூழ்கிறது மூழ்கிட்டே போறான் மஜ்ஜதான் ஏதாவது கட்ட வாழ்க்கை வந்தா பிடிச்சி நிற்கிறது நிற்கலாம் போறான் ஒண்ணும் கிடையாது அப்புறமா ஏதாவது படகு வருதா கட்டமணம் வருதா ஒரு ஏதாவது வருதா பிடிச்சி கரையாத்துல ஒன்னும் இல்லை அந்த திசையில இருக்காங்க அப்ளவானாம் பவதி சரணமேக அப்ப பகவான் அவனை காப்பாத்துறான் அப்படி வந்து அப்ப ஒரு படகை வந்துட்டு வச்சுக்கோ அது ஏறி கரையேறப்படுவான் எப்படியாவது இந்த சம்சார சாகரம் சமுதத்துல இருந்து கரையேற படகு யாரு கரையேற்ற படகு பகவான் தான் ஒத்தந்தான் பகவான் தான் ஒத்தந்தான் கிருஷ்ண போதம் நரானாம் பகவான் தான் விஷ்ணு என்ற படகு அப்படி சொன்னார். சம்சாரம் சாகரம் கோரம் அனந்த கிளேச பாசனம்னு இந்த சோழர் சொல்ற போது திசி திசி கதிவித்திகிங்க கண்ணு ஒப்பும் கால் ஒப்பும் இப்படி போற சமயத்தில் இருக்கானே தேசிகையின் நியமான இப்படிதான் போகக்கூடாது அப்படின்னு ஞானம் யார் உபதேசிக்கிறார் ஆச்சாரியாரெல்லாம் உபதேசிக்கிறார் அவ உபதேச வழி வைகுண்டம் போற வழி சிறதர அனுகம்பேஸ்வம் அவனை பெருமாளை உறுதியான குணத்தை காமிச்சு நீ அவனை காப்பாத்து கடையேத்து அப்படின்னு சொல்றான். பரிகித விஷசேகிதம் பார மாறோ உபயந்தி திருமலையில் இருக்கிய விண்ண ஒரு மன்னத விரும்ப வெறுப்பு ஜீவனை காப்பாற்ற வேண்டாமா திருவழி கை காமிக்க எப்படி என் காலில் விழு பார மாறோபயந்தி ஒரு ஒரு திருக்கையில திருவழியை காமிக்கலாம் என்ன சரணங்கள் பண்றா சீனிவாசன் தான் சேவை சாதிக்கிறான் ஒரு கையில இப்படி இடுப்புல வச்சுக்கிறானே அதுக்கு என்ன அர்த்தம்னாரு சமுதத்தை உபமான சொன்னாரு என்ன சரணாதி பண்ணி ஆனா அந்த சம்சார சாகரம் பயமான சமுதத்தை காமிச்சாரு அது இடுப்புல தான் உன்னை அமுத்தாது அப்படின்னு இன்னொரு கை பரிகத பார மாறோ பயந்தி பரிகத வருஷ செய்யலும் அப்படிதான் அது காமிக்கிறதா திருமலை இழந்ததுக்காய் பவஜனதி கதானாம் சம்சாரத்தை மூழ்கிற இந்த ஜீவனை தயாரி சொல்றா தயாதேவி இங்க படகா இருக்கா அது முடிக்கிறேன் சொல்லு போத பாத்ரி பவித்ரி இப்படி படகா இருக்கா சொல்லி பலவித சாஸ்திரம் சொல்றத இங்க தெய்ய காமிச்சா அதனால கரையை கடத்தி விடுறாள் 38-39 ஸ்லோகம் பலவித பலசங்காது பிராணி நக்கியம் பஜா நிகம விஷம மத்தியே நித்திய முக்தானுசக்தம் பிரதம அனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா விழகரி ஹரிதீலம் வெஞ்சிதம் நிர்விசந்தி. சொர்க்கத்தை எல்லாம் ஆசைப்பட்டு பூர்வகாண்டத்திலேயே யாகங்கள்லாம் பலத்தை தெரிஞ்சுக்கலாம். வாஜபேயம் சித்திரையாக எத்தனை தெரிஞ்சுக்கலாம். அஸ்வமேதம் எது பண்றான், வேதம் வேதார்த்தம் வேத வேதம் தெரிஞ்சுட்டு யாகம் பண்றான். யாகம் பண்ணா சொர்க்கம் போகலாம், இந்துநூல் எடுக்கலாம், அப்சரசீகளை அவதமரத்தை பார்க்கலாம், அமிர்தம் சாப்பிடலாம். இப்படி அல்ப பலன் அவனுக்கு பெரிய பலன் தெரியுது. அப்பா மசோம மகத்தோ அபூமா, சோமத்தை நம்ம சாப்பிட போறோம், யாகம் பண்ணிட்டோம், இந்துநூல் எடுக்க போறோம், அமிர்தபானம் பண்ண போறோம் அப்படி சொல்லி வேதமே சொல்லிட்டு அபாம சோமம் அமிர்தா ஆகும் அப்படின்னு இந்த அமிர்தம் நினைச்சுட்டான். மோட்சம் அமிர்தத்தை நினைக்கிறது இல்லை. இதுவே சாஸ்திரம் நினைச்சிட்டு போறான், யாகங்கள் பண்றான், சொர்க்கலோகம் போறான், திருப்பி தானே வரணும், தெரியுது இல்லை. இன்னொரு வேற சொல்லுது, அக்ஷயம் ஹவைச்சாதரும் மாத்ய யோஜினா சுகிருதம் பவதி. அக்ஷயம் ஹவை சாதுர்மாசி யாகம் பண்ணியானா உனக்கு அறிவே கிடையாது. அறிவு கிடையாதா? பெருமாள் வைகுண்டம் போனதும் அழிவு கிடையாது. மற்றதான் அழிவு கிடையாது. சீக்கிரம் கிடையாது மனுஷன் மாதிரி அர்த்தமே தவிர அது வாசுவான அக்ஷயம் கிடையாது. சாதுர் மாசு சுகதம் பவதி சொல்லித்த அதே நினைச்சுக்கிறான். அதனால சத்தியம் ஞானம் தெரிஞ்சு மோட்சம் போட்டு பார்க்கணும் தவிர அது தெய்வம் தெய்வம் சொல்றா கிருதகத்தியா இருக்கார். எப்படி சரணாய் பண்ண விபீஷன் பகவான் காப்பாற்ற ராமபிரான் அபிஜிச்சிதலங்காயாம் ராட்சதயம் விபீஷம் கிருதகத்தியதாராம வித்யா பிரபோதா. ராமன் எப்ப சந்தோஷப்பட்டார்? வால்மீகி ஒரு ரகசியத்தை சொல்றார். எப்ப சந்தோஷப்பட்டார்? பிறந்த போதா, பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு நெச்சியம் வந்த போதா, சீதையை கல்யாணம் போதா, இப்படி எப்ப சந்தோஷப்பட்டார்? அபிஜிச்சிதலங்காய் அவர் சந்தோஷப்பட்ட இடம் இதுதான் வால்மீகி. விபீஷன் சகனாதி பண்ணான், ராமன் சம்மாரம் ஆச்சு, அவன் வேண்டாட்டா கூட கேட்கிறவன் லங்கேஸ்வரன் ஆக்கி லங்கைக்கு ராஜாவா ஆக்கினார். ரொம்ப சந்தோஷம் ராமன். ராமாயணத்தின் இந்த ஸ்லோகத்தை ரகசியம் வழிபடு அபிஜிச்சிதலங்காயாம் ராட்சதேயம் விபீஷணம். விபீஷன் சரணாதி பண்ணானே அவன் மோட்சம் தான் தரணும். அவன் வேண்டான், ராஜ்யமே வேண்டான். இவங்கிட்டதான் சரணாதி பண்ணே சொன்னாரு. பையன் புத்திரம் ராஜ்யம் எல்லா திட்டு வந்தேன் சொல்லிட்டான். ஆனா பெருமாள் விடல. ராவண வதாந்தரம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா அப்பா நான் நடந்துட்டார். அதுக்கு அவர் செய்திகள் தான் வந்தார். அங்கே எதுக்கு வந்தார்? ராவணன் அழிக்கணும், செய்தி ஆட்சி பண்ண தானே வந்தார். விபீஷப்பட்டாபிஷேகம் பண்ண உடனே நான் நினைச்சு நடந்து ரொம்ப சந்தோஷம். இதான் நான் நினைச்சது. என்ன ரகசியம்? ரகசியம் ராமாயணம் போல வாசிக்கிறார் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல கிளம்புகிறார் வால்மீகி. கிருகத்த சதாராம விஜ்வலா பிரபோதா. விஜ்வலா உடம்புல ஒரு நடக்கணும் தான் ஒரு பயம். அது வரைக்கும் ராமனுக்கு கூட என்னது எவ்வளவு காட்டுக்கு வந்துடுமே, அப்பா சம்சாரம் பண்ண முடியலையே, ராஜ்யத்தை எழுந்தமே, குரங்குண்டு ஒரு குரங்குண்டு போய் சக்கியம் பண்ணணுமே, சீதை எழுந்தமே, ராவணன் அழிக்கணும்னு இப்படிலாம் பண்ணமே, ஆனா ரிஷிகள்லாம் காப்பாற்றணும், ராட்சசாரத்தை எல்லாமே சந்தோஷம் இல்லையா? ராவணத்துக்கு விபீஷனுக்கு பட்டாபிஷம் பண்ண உடனே நான் பண்ண பண்ண வேண்டியது பண்ணிட்டேன். ராமாவதாரத்தை நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன். ராமாவதாரம் எதுவும் வந்தது யார் சொல்ல முடியும்? தேவதை சகாதி பண்ணா ராட்சசாரம் அழிக்கணும்ட்டு விஸ்வாமித்திரு யாகத்தை காப்பாற்றுற தசரதி சுகிருந்தார். அவர் பிள்ளையா பிறந்தார். எத்தனையோ காலத்துக்கு சொல்லாம சீதைக்கு பத்தியானார், ஜனகருக்கு மாப்பிள்ளையானார் சொல்லாமல் அதான் ஆஹாராயிருக்கு மாப்பிள்ளையான இவருக்கு பிள்ளையா ரிஷிகள்லாம் காப்பாத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படாமல்லையோ? அதெல்லாம் இல்லைன்றான். கிருதகத்தியா நான் பண்ண வேண்டியது நினைச்சேன். பண்ண வேண்டியது பண்ணிட்டான்னா அவர் கிருதகை திரும்பி உங்களுக்கு கல்யாணம் ஆலே பண்ண உடனே விசாரம் பண்ணே இருக்கான். தகப்பன் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டான் வச்சுக்கோங்க. அவ்வாறா இருக்கான். அவன் யாரு? கிருதகத்தியா. செய்ய வேண்டியதை செய்தவன் கிருதகத்தியன் பேர். செய்ய வேண்டிய ராமாவதாரத்தை செய்ய வேண்டிய செய்து தேனலாம். எப்போ விபீஷ பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன் எங்க உடம்புல இருக்க ஒரு பயமோ நெருக்கமோ ஏதோ ஒரு இன்சு மனசு ஓடிண்டே இருக்கும். அது போயிட்டு பிரபமாவத மமோத சந்தோஷப்பட்டார். பிரபமாவத ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பிராண ரொம்ப சங்கம். அது மட்டும் இல்ல, இதுதான் சுவாரஸ்யம். ஸ்லோகத்தை எப்படி முடிக்கிறார் வால்மீகி? விஜ்வரஹா பிரமமோ மமோத பிரமமோத ஆசைப்படலாம். இதான் ரகசியமா, இதான் எவ்வளவு காரணமா? வால்மீகி ராமானுஜ வால்மீகி ஓஹோ ஆஹா ஆஹான் பிரம்மோத ஹா, எவ்வளவு ரகசியமா! இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் பிரமாணம் எடுக்கிறேன். அதுக்கு யாரு இதே மாதிரி மோட்சம் போயிட்டு கிட்டத்தட்ட ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கறதுதான் பெருமாளுடைய காரியம். ஜீவனுக்கு மோட்சம் கொடுத்த உடனே தயவு பார்க்க, நான் சொல்றது கேட்டு நீ கூட தயினாலே மோட்சம் கொடுத்துருக்கு ஹா அவ்வளவு ஜீவனம். அதனால புவனம் பகவது, அதனாலே சுகர் பாகவத சொல்ற சரவகான ஜீவந்தி. சரணாதி பண்ணல என்ன பிரயோஜனம்? உன்னுடைய ஜீவன் எதுக்கு? மரம் கூட தான் உயிர் வாழ்றது. சின்ன செடி பூ கொடி காய் மரம் வளர்ந்தே வரலையா? மரம் உயிர் வாழ்றது. பகவான பக்தி பண்ணா நீ உயிர் வாழ, உயிர் வாழ மரம் கூட உயிர் வாழ்றது. நீ உயிர் வாழ உயிர பக்தராஜம் மூச்சு விடையா? இந்த துருத்தி இருக்காரு, ஈயன் காத்து தான் துருத்தி புசு புசு நோக்குவான், அது காத்து வரும், அதுதான் காத்து வர்றது. நீ காத்து வர என்ன பிரயோஜனம்? உயிரார் பக்து. அதனாலே பெருமாளை நினைக்கணும் எப்பவும். பகவானோட பெருமாள் எப்போ நினைக்கணும்? பசதம் அனுகம்பே பிராப்த வித்யா, இதெல்லாம் பண்றவ யாரு? பெருமாள் ஆச்சரியப்படுற தயாதேவி தான். வெஞ்சிலும் விபசந்தி எப்படியாவது பகவானை கொண்டு அடைய வைக்கிறியே. மரண சமயத்துல மரண சமயம் கூட வாண்டேன், எனக்கு மரணமே வைக்காதே, எனக்கு மோட்சம் வேண்டாம், வைகுண்ட வாசல் நிலைவிராட்டான் தேசிய சொன்னாரு. அதே மாதிரி மரணம் வந்தாலும் எனக்கு கோபால விஷயம் கிருஷ்ணனே உன்னுடைய சொல்பு தெரியணும். 28 சோகம் பண்ணிருக்கார், எத்தனையோ கிரந்தம் பண்ணிருக்கார். இந்த கோபால விஷயத்தை முடிவு 12 சோகம் பண்ணாலும் எங்கேயும் பண்ணல. மரண சமயத்துல இது நீ தோற்றணும்னு மோட்சத்தை வேண்டிட்டார், மோட்சம் கூட வேண்டாம் சொன்னா கூட எந்த சுரூப மரண காலத்தை தோரணும். அதாக இந்த சாரு வம்ச நாளாக அப்படின்னு வீண இது புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கேன். இது திருப்புல்லாம் தேவையாகும். மகுடலா மகுடாரம்பி மயூர பிஞ்சமாதாக, அந்த கிரீடத்துல அப்படியே மயிர் பீரி மயிர் தோகை அழகா காத்திர ஆறாம ஜெபதெல்லாம் ஆடணும். புல்லாங்குழல் வாயில் இருக்கணும். ஹரிநீல சிலாவிவங்க நீராக, உன் திருமேனியான பலாபலா நீளமா இருக்கணும். மேகசியாமன் பேர் இருந்தா கூட மேகசியாமன் பேரு, கிருஷ்ணவர்மன் பேரு, இப்படி கருப்பு கருப்பு சொல்றாரே, என்ன கருப்பு வர்ணிக்க முடியாது, தடர்றா எல்லாரும். இருந்தாலும் என்னுடைய ஒரு நிறை நிறைய சேவை சாதிக்கணும். ஹரிநீலம் ஒரு ஒரு ரத்தனம் இருக்கு, நீல கல் பேர், அதை உடைச்சா உள்ளுக்குள்ள உடைச்சா இன்னும் பலபலா நீங்க உடைச்சா வெளியிலேயும் நீளம் உள்ளே நீளம். ஹரிநீல சிலா விவங்க நீலாக, அந்த மாதிரி கல் இருக்கு, அது உடச்சா அப்படி பலபலாம் தெரியும். ஒரு நீளமா ஒளியோடு நீளமா பிரதிபாக, அப்படி புல்லாங்கல் ஊதிண்டு தலையில மயில் தோகை அடைஞ்சிருந்து நீலவர்ணனாக அந்திம பிரயாணே, நான் ஜீவனை விடுற போது நீ இப்படி வேணுகோபாலனாக சேவை சாதிக்கணும். எந்த சோகத்தையும் வேண்டாத தேசியன் கோபாலன் இந்த சோகத்தை வேண்டாரே, அவ்வளவு வேணுகோபால சாத்திரம் சாத்திராரே, வேணுகோபாலன் மரண சமயத்து சேவை சாதிக்க சொல்லி முடிக்கிறார் இந்த சோகத்தை. 39 சோகம் முடியுது. கவிதா கிருமாயில் வெங்கடீதாய் வேதாந்த குருவே நமஹா.